ஐயா வணக்கங்கய்யா. இது வந்து நார்மலாக மக்கள் வந்து சதுர முறையில் பண்ணுவாங்க தென்னை பயிர் வெட்டுறது. இப்போ சதுர முறையில் பண்ணும்போது நம்ம வந்து ஒரு சதுரத்துக்கு நடுவில் வந்து குழி எடுக்க சொல்கிறோம், அடுத்த சதுரத்தை விட்டுறோம், அதுக்கு அடுத்த சதுரத்தில் குழி எடுக்க சொல்கிறோம். இப்படி மாற்றி மாற்றி போயிட்டே இருக்குது. இது வந்து முக்கோண முறையில் வருது. நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு முக்கோணத்துக்கு நடுவில் மூணு மரத்துக்கு நடுவில் உள்ள பாயிண்டில் வந்து குழி எடுத்துக்கோங்க. ரெண்டு ரெண்டு 2 அடி ஆழம் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அடுத்த முக்கோணத்தை விட்டுருங்க, அதுக்கு அடுத்த முக்கோணத்துக்கு போங்க. இப்படியே மாறி மாறி பண்ணிட்டுருங்க. இந்த மாதிரி முறையில் நம்ம ஒரு பண்ணையில் பண்ணியிருக்கோம், எங்கேன்னு எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. உங்களுக்கு வந்து அந்த தகவலை நான் வந்து எடுத்து கொடுக்குறேன். நன்றிங்கய்யா.